நான் போனாலும் என் வாழ்வில் என்றும் உன்னிழலில் இழைப்பார வருவேன் கண்டே. மரணம் தான் வந்தாலும் மூச்செண்டு தந்து உன்மணியில் தலை சாய்த்து இறப்பேன் கண்டே. விலகவும் இல்லை நெஞ்சம் செய்யும் தொல்லைக்காரன். ஜீவன்.